தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளை தான் தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி போல ஒரு